புன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து புன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் வெளிர் குன்றை அணி மேல் வெளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மன்னே மாமணியே மன்னே மாமணியே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபா மாணிக்கமே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் ஏறார் முப்புறமும் ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனே ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் குங்கையுடன் மழபாடியுள் நேயவனை சீரார் நாவலர் ஓர் சீரார் நாவலர் ஓர் ஆரூரன் உரைத்த தமிழ் சீரார் நாவலர் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் எத்தவல்லார் வல்லார் பரலோக திருப்பாரே பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே.